அடுத்ததாக உத்தராங்க பூஜை. ஆபஸ்திருஜந்து ஸ்னிக்தானி சிக்லீத வசமே கிருஹே நிச தேவீம் மாதரக்குஸ்ரியம் வாசயமே குலே தசத்ரவ்யம் குக்குலோபேதம் சுகந்தம் சுகதாயகம் தூபம் தாஸ்யாமி யக்ஷேஷ கிருஹாணத்வம் ச பத்மினி. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராஜ நமஹ தூபமாக்ராபயாமி என்று சொல்லி தூபம் காட்டவும், தூரசி தூர்வதூர்வந்தம் தூர்வதஞ்யோஸ்மான் தூர்வசிதம் தூர்வயம் வயம் தூர்வாமஹ ஓம். ஆர்த்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவஹ த்ரிவர்த்தி சம்யுதம் சாத்யம் த்ரைலோக்யஸ்ய தமோபஹம் க்ருஹாணமங்களம் தீபம் தனதஸ்ரீ நமோஸ்துதே. உத்தீப்யஸ்வஜாதவேதோபக்ரம் நிருதிம் மம பசூகஶ்ச மஹ்யமாவஹ ஜீவனம் ச திசோ திஷ. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமஹ தீபம் தரிசயாமி என்று சொல்லி தீபத்தை காட்டவும். அடுத்ததாக நைவேத்தியம். நைவேத்திய பொருட்களை பக்கத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு இனி வரும் மந்திரங்களை சொல்லி ஜலத்தினால் புரோக்ஷித்து நைவேத்தியம் செய்யவும். ஆர்த்ராம் ஜஹ்கரிணீம் ஜஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவஹ பாயசா பூபபக்ஷ்யாணி சாகாத்யன்னானி சாம்ப்ரதம் நிவேதயாமி சர்வஸ்ரீ யக்ஷராஜ க்ருஹாணபோ. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். தேவசவிதஃ ப்ரசுவ சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி. ஓம் ப்ராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் ஜானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் ப்ரஹ்மணே ஸ்வாஹா ப்ரஹ்மணிம ஆத்மா அமிர்தத்வாய. ஓம் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமஹ பாயசம் குடாபூபம் இதர பக்ஷ்யாணி சாகாதீனி அன்னானி ஃபலானி ஏதத் சர்வம் அமிர்தம் மகா நைவேத்யம் யதாசக்தி நிவேதயாமி மத்யே மத்யே பானீயம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியாலே தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விடவும். அமிர்தாபிதானமசி உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து மூன்று தடவை கிண்ணத்தில் விடவும். சர்வாண்யேதானி மே ப்ரீத்யா ருசியுக்த ஃபலானி ச குர்யாத் சஃலம் சீக்ரம் யக்ஷேஷ புவனேஸ்வரி. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராஜ நமஹ சர்வகாரிய சாஃபல்ய சித்தியர்த்தம் ஃபலானி சமர்ப்பயாமி என்று சொல்லி பழங்களை உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து புரோக்ஷித்து நைவேத்தியம் செய்யவும். தாம் மாவக ஜாதவேதோ லக்ஷ்மி மனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதம் காவோ தாஸ்யோஸ்வான் விந்தேயம் புருஷானஹம் முககந்தகரம் திவ்யம் கர்பூராதியுதம் சுபம் தாம்பூலம் கிருஹ்யதாம் தேவ மகாலட்சுமி சதே நம. கற்பூர ஏலாதி சகித தாம்பூலம் பிரதர்ஷயாமி என்று சொல்லி உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து தாம்பூலத்தில் புரோக்ஷித்து நைவேத்தியம் செய்யவும். ஓம் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் குபேரஸ்ரீ நமோ நம. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நம யத்கிஞ்சித் தட்சிணாம் சமர்ப்பயாமி என்று சொல்லி நாணயங்களை சமர்ப்பிக்கவும். அடுத்ததாக இனி வரும் மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டும். ஓம் சோமோவாயே தஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜா சன் ராஜ்யோ வாசோமே நயஜதே தேவசுவாமேதானி ஹவிகும்ஜி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ தயேவாஸ்மை சவான் பிரயச்சந்தி தயேனம் புனஸ்ஸுபந்தே ராஜ்யாய தேவசூராஜா பவதி ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தத்ய பாசா சர்வமிதம் விபாதி ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஜினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குருமஹே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மஹாராஜாய நம மஹாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்ன்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நம சமஸ்த அபராத க்ஷமார்த்தம் சர்வ மங்கள பிராப்த்யர்த்தம் கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி சுவாமிக்கு கற்பூர நீராஜனம் காட்டும். நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியால் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு மூன்று தடவை கிண்ணத்தில் விடுவோம். அடுத்ததாக கையில் புஷ்பம் மற்றும் அக்ஷதையை வைத்துக் கொண்டு மயா தத்தம் ச பக்தியாத்வம் பாத பத்மே சமர்ப்பிதம் புஷ்பாஞ்சலிம் கிருஹாணாத்ய குபேர ஸ்ரீ பிரியம் வதே. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நம புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பிக்கும். அடுத்ததாக மந்திர புஷ்பம் கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொள்ளும். மந்திர புஷ்பம் கிருஹாணேதம் மயா பக்தியா பிரபூஜிதம் மங்களே மஹிதே மாதா தனாத்யக்ஷ நமோஸ்துதே. ஓம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி யஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோக்னேராயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோவா அக்னேராயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி வாயுர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோ ராயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை வாயோ ராயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அசௌ வை தபன்னபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ முஷ்யதபத ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வா அமுஷ்யதபத ஆயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி சந்திரமாவா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யச்சந்திரமச ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை சந்திரமச ஆயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி நக்ஷத்ராணி வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ நக்ஷத்ராணாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி. ஆபோ வை நக்ஷத்ராணாம் ஆயதனம் ஆயதனவான் பவதி. ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி. பர்ஜன்யோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி. யஃ பர்ஜன்யஸ்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி. ஆபோ வை பர்ஜன்யஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி. ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி. சம்வத்சரோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி. யஸ் சம்வத்சரஸ்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி. ஆபோ வை சம்வத்சரஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி. ய ஏவம் வேத யோப்சுனாவம் பிரதிஷ்டிதாம் வேத ப்ரத்யேவ திஷ்டதி. ராஜாதிராஜாய ப்ரசஹ்ய சாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குருமஹே. சமே காமான் காம காமாய வஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது. குபேராய வை ஸ்ரவணாய மஹாராஜாய நமஹ. யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாம் தேஜ ப்ரதிஷ்டிதஹ தஸ்ய ப்ரக்ருதிலீனஸ்ய யஃ பரஸ்ஸ மஹேஸ்வரஹ. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ. வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை சமர்ப்பிக்கவும். அடுத்ததாக பிரதட்சிண நமஸ்காரம் செய்யவும். யானி காணி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி விநஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே ப்ரக்ருஷ்ட பாப நாசாய ப்ரக்ருஷ்ட ஃபல சித்தயே. ப்ரதக்ஷிணம் கரோமி த்வாம் ப்ரசீத பரமேஸ்வரி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வித்தேஷாய குபேராய ராஜராஜாய யக்ஷசே. தனாத்யக்ஷாய ஸ்ரீதாய ஏக பிங்காய தே நம. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நம. பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி என்று சொல்லி பிரதட்சிணத்தையும் நமஸ்காரத்தையும் செய்யவும். அடுத்ததாக ராஜ உபச்சாரங்கள். இனி வரும் மந்திரங்களினால் புஷ்பம் அக்ஷதை சுவாமி மீது போட்டுக்கொண்டு வரும். ஓம் சத்ரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, வியஜனம் சமர்ப்பயாமி, கீதம் சமர்ப்பயாமி, நிருத்யம் சமர்ப்பயாமி, வாத்தியம் கோஷயாமி, ஆந்தோளிகாம் சமர்ப்பயாமி. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ. சமஸ்த ராஜோபச்சாரான் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை சுவாமி மீது போடும். அடுத்ததாக பிரார்த்தனை. கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரங்களினால் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்யும். யாசா பத்மாசனஸ்தா விபுல கடிதடி பத்ம பத்ராயதாட்சி கம்பீராவர்த்தனாபிஸ்தனபரணமிதா சுப்ரவஸ்த்ரோத்தரீயா லக்ஷ்மீர் திவ்யைஹி கஜேந்திரைஹி மணிகண கஜிதைஹி ஸ்நாபிதா ஹேமகும்பைஹி நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசது கிருஹே சர்வ மாங்கல்ய யுக்தா ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் புத்ர பௌத்ராதிகான் வரான் சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி பிரயச்ச தனத பிரபோ. பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே குபேர சகிதே லக்ஷ்மி பிரயச்ச தனத பிரபோ. ஸ்வர்கே ச ஸ்வர்க லக்ஷ்மீஸ்த்வம் மர்த்ய லக்ஷ்மீஶ்ச பூதலே ராஜலக்ஷ்மி ராஜகேஹே கிரஹ லக்ஷ்மீர் கிரஹே கிரஹே சித்தலக்ஷ்மீர் மோக்ஷலக்ஷ்மீஹி ஜயலக்ஷ்மீ சரஸ்வதி ஸ்ரீலக்ஷ்மீர் வீரலக்ஷ்மீஶ்ச பிரசன்னா வரதா பவ. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாஜிதாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதஸ்வ. புத்ர பௌத்ர தனம் தான்யம் ஹஸ்த்யஸ்வாதி கவேரதம் ப்ரஜானாம் பவசி மாதா ஆயுஷ்மந்தம் கரோது மே. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமஹ. பிரார்த்தனாஹ சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை சுவாமி மீது போட்டு பிரார்த்தனை செய்யவும்.